தேன் மொழி நெஞ்சமே உன்னை தேடுது. அன்பு தேன் மொழி எந்த தேன் மொழி இன்பம் ஏ என்னை வாழ்ந்தது. அழகே நீதான் எங்கே எங்கே அன்பு தேன் மொழி எந்த தேன் மொழி நெஞ்சமே உன்னை தேடுது. தேரில் இவள் பாரிஜாத பூவா பாச தீபம் ஏந்தும் ஒரு ஆசை கோவில் தானா. பாதம் முகம் போல ஒரு போதை வலை வீசும் பூந்தல் ஒரு வாரம் அது கோடை மழை மேகம் யாரடி எந்த தேன் மொழி நெஞ்சம் உன்னை தேடுவோம். அன்பு தேன் மொழி எந்த தேன் மொழி இன்பம் என்னை வாழ்கிறோம். அழகே நீதான் எங்கே எங்கே அன்பு தேன் மொழி எந்த தேனுரி நெஞ்சமே உன்னை தேடு. மதன விழிகள் மயங்க மயங்க ஆடட்டும் இன்ப கனவு இங்கு வந்து வந்து போகட்டும். மதன விழிகள் மயங்க மயங்க ஆடட்டும் இன்ப கனவு இங்கு வந்து வந்து போகட்டும். உனது வதனம் அமுதை பொழியட்டும் எனது நினைவு முழுதும் அழியட்டும். உனது வதனம் அமுதை பொழியட்டும் எனது நினைவு முழுதும் அழியட்டும். கம்பன் உன்னை பார்த்தபோது பார்த்த என்று ஓடுவான் கலங்கி கலங்கி பாடுவான் கன்னி தமிழை சாடுவான் கவியரசன் தோற்றாலே புவி முழுதும் உனதடிமை. எந்த நெஞ்சமே உன்னை தேடு. அன்பு தேன் மொழி எந்த தேன் மொழி இன்பம் என்னை வாழ்ந்து. அழகே நீதான் எங்கே எங்கே அன்பு தேன் மொழி எந்த தேன் மொழி நெஞ்சமே.